வணக்கம் பார்த்தியா தேவர்களே, நான் கோவ பேசுகிறேங்க. நீங்கள் களிமண் பற்றி கேட்டிருந்தீங்க. களிமண்ணாக இருந்தால் அது நன்றாக வரக்கூடிய பயிர்கள் வந்து முக்கியமாக பருத்தி நன்றாக வரும், அப்புறம் கடலை நன்றாக வரும், கரும்பு நல்லா வரும், இந்த அப்புறம் மழைக்காலங்கள் இல்லாமல் குறைஞ்சபட்ச மழை, அதாவது இந்த சித்திரை வைகாசி மாசி மாதத்தில் குறைஞ்சபட்ச மழை இருக்குன்னா அப்போ வந்து பச்சை பயிர் தெளிக்கலாம். இதெல்லாம் வந்து அதில் முக்கியமாக கூடியது. அப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணி இருக்குது அப்படின்னா நீங்கள் கார்த்திகை போடுற இடத்துல கடலை போடலாம். அதாவது முக்கியமாக அந்த களிமண் காட்டில் அந்த வெள்ளாமை எடுக்கும் பொழுது அது மண்ணுக்குள்ளே விளையக்கூடிய வெள்ளாமை, அதாவது கடலை பருப்பு இது நிலக்கடலை இது மாதிரி மண்ணுக்குள்ளே விளையப்போ மழை அதிகமாக இல்லாத காலங்களாக இருக்கும். அப்படி இருந்தால் என்ன ஒன்றா அந்த காய்களை பிடுங்கி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் அது மாதிரி சமயத்தில் இப்போ கார்த்திகை பட்டத்தில் போடும்பொழுது மழை முடிகிற காலம், உங்களுக்கு தண்ணி இருக்கும், அது பிடுங்கும் பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த இது இருக்காது, அந்த தொந்தரவு இருக்காது. அப்புறம் பருத்தி நீங்கள் விளைவிக்கலாம், கிழங்கு போடலாம். ஆனால் கிழங்கு போடும்போது என்ன ஒன்றே ஒன்று விஷயங்கள் அதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேணா, அந்த கிழங்கு நல்லா ஊறும் பொழுது அங்கே மழை பெய்யக்கூடாது. ரொம்ப அதிகமாக மழை பெஞ்சாலும் கிழங்கு அழுகல ஆரம்பிக்கும். இது வந்து முக்கியமாக அந்த பயிர் முக்கியமாக இது பண்ணக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் தான் எங்கள் முன்ன இருந்த தோட்டத்தில் களிமண் கடையில் இருந்தது. அப்போ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். முக்கியமாக நாங்கள் வந்து மானாவரியாக அது தண்ணி அப்போ அப்போ பாய்க்கிறீங்க, அது மாதிரி இருந்தால் கிழங்கு வைக்கலாம். கிழங்கு நல்லாவே வரும், கிழங்கு அருமையாக வரும். ஆனால் அந்த கிழங்கு பிடுங்கும்பொழுது மழை பெஞ்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கிழங்கு நீங்கள் அதுக்கு இந்த மாதிரி முன்னேற்பாடாக கிழங்கலாம் பிடுங்கிடணும். சில சமயங்கள் அது மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படும். அதுதான் மற்றபடிக்கு களிமண் காடுகள் வந்து தண்ணி நல்லா இருந்தால் நீங்கள் கரும்பு பயிரிடலாம். எந்த ஒரு கவலையும் இல்லாத கரும்பு நன்றாக வரும், கரும்பு நல்லா பெரிய கரும்பாகவே வரும். ஏன்னா எங்கள் காடு களிமண் காடு தான், அதனால் அந்த காட்டுக்கு பேரே வந்து கருங்காடுன்னு ஒரு காலத்தில் பேர் இருந்தது. அது காரணம் கரும்புகள் அவ்வளோ பெரிய கரும்புகளாக விளையும். நன்றாக உரமும் இயற்கை உரங்கள் இட்டு இதெல்லாம் செய்யும் பொழுது நல்ல விளையக்கூடிய பூமி அது. இதுதான் அதில் முக்கியமாக. கொஞ்சம் கரிசல் மண்ணாக இருந்ததுன்னா பருத்திக்கு போங்க. வெறும் சுத்தமான களிமண்ணால் பருத்தி தேவையில்லை, பருத்தி வந்து தேவையில்லை. இதுதாங்க முக்கியமாக. நிலத்துக்குள்ளே போடக்கூடிய பயிர்கள் வெளியே எடுக்கும் பொழுது மழை அதிகமாக பெஞ்சுன்னா உங்களுக்கு நஷ்டமாகும். அது மாதிரி பார்த்துக்குங்க. நன்றி.